సుధాన్ వెంకటనాథార్య కవితార్యేసరి వేదాంతాచార్య మధ్యోమే పల్లె భక్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతి ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే అమాన్యవాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాయామునమస్యమా అస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామో మదస్పతితరాణి గృహాజమే అస్మద్గురో భగవతో సదయేకసింహో శరణౌ శరణం ప్రపద్యే యత్తదాంబోరుహధ్యానమిత్పస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం వ్యామునేయం నమామితం. 51 இது மொத்தமாக சேனல் இல்லாமா? சரி. புத்தியா விசுத்தயா யுக்தோ ஹிருத்யாத்மானம் நியம்ய ச శబ్దాదీన్ విషయాం త్యక్త్వా రాగ ద్వేషో ద్యుతస్య చ విదిక్త సేవీ లఘ్వాషీ యతవాక్కాయ మానసః ధ్యానయోగ పరో నిత్యం వైరాగ్యం సముపాశ్రితః అహంకారం బలం దర్పం కామం క్రోధం పరిగ్రహం విముచ్య నిర్మమ శాంతో బ్రహ్మ భూయాయ కల్పతే బ్రహ్మభూత ప్రసన్నాత్మా న శోచతి న కాంక్షతి తమః సర్వేషు భూతేషు మద్భక్తిం లభతే పరా. భక్త్యా మాం అభిజానాతి యా వాణ్యశ్చాస్మి తత్వతః తతో మాం తత్వతో జ్ఞాత్వా శతే తదనంతరం సర్వకర్మాణ్యపి సదా కుర్వాణో మద్యపాశ్రయః మత్ప్రసాదాదవాప్నోతి శాశ్వతం పదమవ్యయం చేతసా సర్వకర్మాణి మహి సన్యస్య మత్పరః బుద్ధియోగం ఉపాశ్రిత్య మచ్చిత్తః సతతం భవ మచ్చిత్త సర్వదుర్గాని మత్ప్రసాదాత్ తరిష్యసి. అతచే త్వం అహంకారాత్ నశోష్యసి వినంశసి. యదహంకారమాశ్రిత్య నయోస్య ఇతి మన్యసే. నిత్యైష వ్యవసాయస్తే కృతస్వామ్యోక్ష్యతి. స్వభావజేన కౌంటేయ నిబద్ధస్వేన కర్మణా కర్తుం నేచ్ఛసి యన్మోహాత్. కరిష్యస్యవశోపి తత్. ఈశ్వర సర్వభూతానాం హృద్దేశేర్జున తిష్ఠతి. కామయన్ సర్వభూతాని యంత్రారూఢాని మాయయా. తమేవ శరణం గచ్చ. సర్వభావేన భారత. తత్ప్రసాదాత్ పరాం శాంతిం. స్థానం ప్రాప్స్యసి శాశ్వతం. ఇది తే జ్ఞానమాఖ్యాతం. గుహ్యాద్గుహ్యతరం మయా. విమృశ్యైతదశేషేణ యథేచ్ఛసి తథా కురు. సర్వగుహ్యతమం భూయః. శృణు మే పరమం వచః. ఇష్టోసి మే దృఢమితి. తతో వక్ష్యామి తే హితం. మన్మనా భవ మద్భక్తో. మద్యాజీ మాం నమస్కురు. మామేవైష్యసి సత్యం తే. జానే ప్రియోసి మే. సర్వధర్మాన్ పరిత్యజ్య. మామేకం శరణం వ్రజ. అహం త్వా సర్వపాపేభ్యో మోక్షయిష్యామి మాశుచః. ఇదం తే నా తపస్కాయ నా భక్తాయ కదాచన నశుశ్రూషవే వాచ్యం. యైమం పరమం గుహ్యం మద్భక్తేష్వభిధాస్యతి. భక్తిం మయి పరాం కృత్వా మామే వైష్యత్య సంశయః. న చ తస్మాన్ మనుష్యేషు కశ్చిన్ మే ప్రియకృత్తమః. భవితా న చ మే తస్మాత్. అన్య ప్రియతరో భువి. అధ్యేష్యతే చ ఇమం. ధర్మ్యం సంవాదమావయో. జ్ఞానయజ్ఞేన తేనాహం. ఇష్టస్యామితి మే మతిః. శ్రద్ధావాన్ అనసూయశ్చ. శ్రుయాదపి యో నరః. సోపి ముక్తశుభాన్ లోకాన్. ప్రాప్నుయాత్ పుణ్యకర్మణాం. కచ్చిదే తచ్చుతం పార్థ. ఏకాగ్రేణ చేతసా కచ్చిద జ్ఞాన సమ్మోహః. నష్టస్తే ధనంజయ. అర్జున ఉవాచ నష్టో మోహస్మృతిర్లబ్ధా. త్ప్రసాదాన్మయాచ్యుత. స్థితోస్మి గత సందేహః. భిష్యే వచనం తవ. సంజయ ఉవాచ ఇత్యహం వాసుదేవస్య. పార్థస్య చ మహాత్మనః. సంవాదం ఇమమశ్రౌషం. అద్భుతం రోమహర్షణం. వ్యాస ప్రసాదాచ్యుతవాన్. ఏతద్గుహ్యమహం పరం. యోగం యోగేశ్వరాత్ కృష్ణ సాక్షాత్ కథయత స్వయం రాజన్ సంస్మృత్య సంస్మృత్య సంవాదం ఇమమద్భుతం. కేశవార్జునయో పుణ్యం. శిష్యామి చ ముహుర్ముహుః. తచ్చ సంస్మృత్య సంస్మృత్య రూపమత్యద్భుతం హరేః. విస్మయో మే మహాన్ రాజన్. కృష్యామి చ పునః పునః. యత్ర యోగేశ్వర కృష్ణో యత్ర పార్థో ధనుర్ధరః. తత్ర శ్రీర్విజయో భూతిః. ధ్రువాణీతిర్మతిర్మమ. ఓం తత్సదితి శ్రీమద్భగవద్గీతాసు ఉపనిషత్సు బ్రహ్మవిద్యాయాం యోగశాస్త్రే శ్రీకృష్ణార్జునసంవాదే మోక్షసన్యాసయోగో నామ అష్టాదశోధ్యాయః. முதல்ல கீதாந்த சங்கரத்தோட சேனல்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் அந்த 22 வரைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன் இல்லையா. 6 21 பார்க்கணும். கர்மயோக தமஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம் ஞானயோகோ ஜிதத்வாந்தேகி பரிசுத்தாத்மனி ஸ்திதி. 23 கர்மயோகமானது அதுக்கு நிறைய பிரபேதங்கள் உண்டு, அதுக்குள்ள நிறைய பிரிவுகள் உண்டு. தபஸ் ஆச்சரணம் பண்றது, தீர்த்த யாத்திரைக்கு போறது, தானம் பண்றது, யஜ்ஞாதிகள்லாம் பண்றதெல்லாம் கர்மயோகத்தில் உட்பிரிவுகள். அது ஞானயோகமானது ஜித ஸ்வ அந்த இதுன்னு சொன்னா தம்முடைய அவளுடைய மனசை ஜெயிச்சுட்டு அந்த பரிசுத்த ஆத்மாலேயே இருக்கிறது, அந்த ஆத்ம அனுபவத்திலேயே இருக்கிறது. ஞானத்தை வெளில பிரசரிக்க விடாம அதை உள்ளுக்குள்ள அடக்கி நம்முடைய சொல்ப ஞானத்தையே விஷயமாக்குறது, அதை அப்படியே பார்த்துட்டுக்கிறதுன்னு தாத்பரியமா இருக்கு. 24 பக்தியோக பரேகாந்த பிரீத்தியா தியானாதிஷு ஸ்திதி பிரயாணாபி யோகானாம் திரிபிரன்யோன சங்கமஹ அந்யோன்ய சங்கமஹான்னு சொன்னார். 24 என்ன அர்த்தம் சொன்னா, அடுத்து பக்தி யோகம் என்ன பண்ணு கேட்டா பரைகாந்த பிரீத்தியா பகவான்ல இருக்கக்கூடிய ஒரு அன்புனால பக்தியினால தியானாதிஷு ஸ்திதி தியானம் முதலியவற்றில் அப்படியே இருப்பு இருக்கிறதா பக்தி யோகம் பிரீத்தியோட. இந்த மூன்றுத்துக்குமே என்னன்னு கேட்டா மூன்று யோகாவுமே கனெக்டட் அப்படிங்கிறார். அதாவது ஒரு விதமா புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம், கர்மயோகம் முடிஞ்சு ஞானயோகம் முடிஞ்சு பக்தி யோகம்னு ஒண்ணு. இன்னொன்னு சில சமயம் கர்மயோகம் முடியறதுக்குள்ளேயே ஞானத்தை உள்ளடக்கி கர்மயோகம் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படின்னா கர்மயோகம் ஞானயோகம் பேரலா ஆரம்பிக்கலான்ற அர்த்தமும் கிடைக்கிறது. இல்லைன்னா கர்மயோகமானது அது பலனா கொடுக்க இது பண்ண செய்து முடியறதுக்கு முன்னாடி ஞானயோகமானது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. அப்படி ஞானயோகம் பூர்த்தியாகி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே யாரும் பக்தியே பண்ணாம உட்காரணும்னு அவசியம் இல்லையே. பக்தின்றது ஆரம்பிச்சு அது பக்தி யோகம் ஆரம்பிக்கலாம். அதனால இந்த மூணுமே வந்து ஒன்றுத்து ஒன்று தொடர்புடையதுன்னு சொன்னார். நித்திய நைமித்திகானாம்ச்ச பராராதன ரூபினாம் ஆத்மதிஷ்டே திரையோக்கியத்தை யோகத்வாரே சாதகாக. இந்த மூணு எந்த யோகம் பண்ணாலும் நித்திய நைமித்த கர்மாக்களை விடக்கூடாது, பகவானுக்கு ஆராதனமா அவைகளை பண்ணிருக்கணும். இந்த மூணுத்தினாலையும் ஆத்மதிஷ்டி ஆத்ம சாட்சா்காரத்தை இந்த மூன்று யோகாத்தினாலையும் பண்ணலாம். கர்மயோக ஞானயோகத்தை உள்ளடக்கி கர்மயோகம் பண்ணிச்சு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுறது, அல்லது கர்மயோகம் பண்ணி அதுக்கு ஞானயோகத்துக்கு ஒரு அருகத்தை எடுத்துட்டு ஞானயோகம் பண்ணா ஆத்ம சாட்சாத்காரம், அதே மாதிரி பக்தி யோகம் பண்ணிச்சவும் ஆத்ம சாட்சாத்காரமானது ஏற்படுறதுன்னு சொன்னார். அதான் யோகத்வாரின சாதகாக. இந்த இடத்துல யோகம்னு என்னன்னு கேட்டா அந்த ஆறாவது அத்தியாயமா அதுல சொல்றாரு இல்லையா, உட்காந்து ஒரு ஆசனத்துல உட்காந்து பிராணாயாமம் பண்ணி அந்த மனசை உள்ள நிறுத்துறது அதுதான் யோகம். இந்த இடத்துல அதன் மூலமா பண்ணலாம்னு சொன்னார். நிரஸ்த நிகிலாஜானோ திருஷ்டாத்மானம் பராணுகம் திலபிய பராம் பக்தின் தயவாப்னவத்தி தத்பதன்னு 26வது பத்தியத்துக்கு நிரஸ்த நிகில அஜ்ஞானம். அஜ்ஞானம் போனாலே ஞானமானது உதயமாறுது. ஞானம்ன்றது ஏற்படுத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்று கிடையாது. ஞானம்னு கேட்டா ஒரு ஒரு ஒரு விஷயம் நம்ம முன்னாடி இருக்கு, அதை ஒரு துணியை போட்டு பொறுத்து வச்சிருக்கா, அப்ப துணியை விளக்கினாலே அங்க இருக்க விஷயத்தோட விஷயமானது பாதிக்கிறது, இதுதான் ஞானம்ன்றது பெயர்ந்துச்சு. அது மாதிரி அஜ்ஞானம் போன உடனேவே ஆத்மாவானது நம்முடைய தர்மபுத்த ஞானத்துக்கு அப்படியே பளிச்சுன்னு அது பிரகாசமா வருது. அதான் திருஷ்டுவா ஆத்மானம் பராணுகம். அந்த ஆத்மாவை நாம வந்து நன்னா நம்ம ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணி பகவான் அடையிறதுக்கு பணிச்சு பிரதிலப்ய பராம்பக்தியும் அதன் மூலமா பராம்பக்தி பக்தியில கிரேடேஷன் இருக்கு. பரபக்தி, அப்புறம் பரஞானம், அப்புறம் பரமபக்தின்னு நம்ம சொல்ற வழக்கம் உண்டு. முதல்ல ஆத்ம சாட்சா்காரம் பண்ணச்சேவே அப்பயே பரபக்தி உண்டாருது, பகவானையும் சாட்சா்கரிக்கணும்னு ஒரு இது வந்தாருது. அப்ப பகவானை சாட்சா்கரிக்கணும்னு பிரயத்தனம் படைச்சே ஒரு ஒரு இது ஆறுது. ஒரு க்ஷணத்துக்கு அவன் காட்சி அளிக்கிறான், அதுதான் பரஜானம். அப்ப அவனை பத்தி என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் அவனை விட்டு பிரிய முடியாம இருக்கிறது, அதுதான் ஆழ்வார்களுடைய நிலை. காணவாராய் அப்படின்னா சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டா அந்த ஒரு க்ஷணம் பகவான் வந்துட்டு போனதுனால மறுபடியும் அந்த பிரிவை அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால அடுத்து பரமபக்தி, பிரியாம இருக்கணுன்ற எண்ணம், அதுதான் பரமபக்தி அப்படின்னு. அதனாலே அந்த பரமபக்தியினாலேயே அவன் மோட்சத்தை அடைகிறான்னு சொன்னார். அப்புறம் 27 பக்தியோக சதர்த்தி சேத்து சமக்ரீஸ்வரி சாதகாக ஆத்மார்த்தி சேத்து திரையோப்பியத்தே தத் கைவல்யத்த சாதகாக. என்ன ஒரு விசேஷம் சொன்னா, பக்தி யோகத்தினால மூன்று லட்சியங்கள் நம்ம அடையலாம். ஜீவாத்மாக்கு மூணு பாசிபிலிட்டி தான், நாலு பாசிபிலிட்டி. ஒன்னு பக்தனாவே இருக்கிறது, அஜ்ஞானத்துல இருக்கிறது. இன்னொன்னு ஞானம் ஏற்படுறது, பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அந்த பக்தி யோகத்து மூலமா அவன் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஆளணுன்ற எண்ணம் தான் அவனுக்கு ஏற்படலாம். ஐஸ்வர்யம், அதான் ஐஸ்வர்யம். அப்ப இங்கே இருந்துட்டு பிரம்மா வரைக்கும் நான் பிரம்மாவா இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிரம்ம பரியந்தம் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லாட்டி எனக்கு பிரகிருதி மண்டலம் வேண்டாம், பரமபதம் வேண்டாம், நானாவே தனியா இருந்துக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் கைவல்யம்னு ஒரு சித்தியும் பாசிபிள். இல்ல எனக்கு ரெண்டுமே வேண்டாம், பகவான் தான் ஒன்று சொன்னா பரமபதத்துக்கு போகலாம். ஆனா அந்த கைவல்யம்ன்றது ரொம்ப ஒரு அகடமிக் இதுதான், அது கொஞ்சம் டிஸ்பியூட்டபிள் தான். ஏன்னு சொன்னா அவன் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்டா பிரகிருத்தில இருக்க முடியாது, ஏன்னா பிரகிருத்தில அவன் வியோகம் ஏற்பட்டுருது. பரமபதத்துக்கு போவான்னு கேட்டா அதுக்கு அவன் ஆசைப்படல. சோ எங்க இருப்பான் அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, டெம்பரரியா பெர்மனண்டா கேள்வி கேட்டா எல்லாம் வெறும் ஹைபதரியல் ஆர்குமெண்ட்ஸ் தான். அதனால ரெண்டு பேர் அதெல்லாம் கிடையாது, தனியா எங்கேயோ அப்படியே எங்கேயோ ஊட்டின மாதிரி இருக்க வேண்டியதுதான். ஆனா அது ரெண்டு விதமா ஆச்சாரியர்கள் பாக்குறான். என்னன்னு கேட்டா ஒரு பக்கத்தா என்ன சொல்றா, கண்டிப்பா பரமபதத்துக்கு போக முடியாது, ஏன்னா அவனுக்கு அவன் மோட்சத்தை கேட்கல, அவன் தன்னைதான் அனுபவிக்க நினைக்கிறான், பிரகிருத்தின்னு இருக்க முடியாது. அதனால அவன் பிரகிருதி மண்டலத்திலிருந்து விடுபட்டவனாக அங்கேயே ஏதோ ஒரு பிரதேச எல்லையில இருந்துட்டு இருப்பான். பட் அந்த கைவலுக்கு நம்ம நிரந்தரமான ஒரு கஷ்டம் சொல்லுவார். இப்போ அவன் அங்க இருப்பான், எங்கேயோ ஒருத்தர் இருக்கான் வச்சுப்போம். இப்ப அது பர்மனண்டா ஒரு சிருஷ்டி பண்ண முடியாது, அதுக்காக தனி சொர்க்கம் மாதிரி ஒண்ணு இங்க இருக்கணும் இல்ல அங்க பரமபதத்துக்கு போனோம். இங்க இருக்கக்கூடிய பிரகிருதி மரணம் அடுத்த பழைய வந்ததுன்னா இது இருக்காது, அப்ப அவனுக்கு ஆஸ்பதம் இல்லாம போயிடும். அப்படிலாம் யோஜனை பண்ணிச்சு ஒரு இதுலயே சம்பிரதாயத்தில் என்ன பண்றாங்க, இந்த கைவல்ய ஸ்திதின்றது ஒரு டெம்பரரி இதுதான், அதுக்கு ஒரு முடிவு உண்டு, அந்த கைவல்ய அனுபவத்துக்கு முடிவு உண்டு. அவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டவனா பகவானே மோட்சத்தும் கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு சாதாரண என்ன பண்றாங்க கேட்டா, அவன் இங்க இருக்க முடியாது கண்டிப்பா, அதனால ஸ்ரீவைகுண்டத்துல போய் ஒரு ஓரமா இங்கே இருந்திருந்தப்போ ஆனா பகவத் அனுபவம் ஏற்படாது, அவளுடைய நிர்வாகம் ஆக மொத்தம் நம்ம போய் அதை பார்த்தாதான் என்ன கிறிஸ்துலாம் இது பண்ண முடியும். என்ன விஷயம் கேட்டா கைவல்யம் உள்ள ஒரு சாஸ்திரமானது போர்சி பண்றது, பிரகிருதியும் வேண்டாம் பெருமாளும் வேண்டாம், நான் மட்டும் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து அடுத்து மோட்சமானது அவன் பரமபதத்துக்கு போறான்னு இருக்கீங்க. அது சொல்ல பக்தி யோகமானது ததர்த்தி சேத்து, எது ஐஸ்வர்யம்தான் வேணும்னு சொன்னா அதையும் கொடுக்கறது. ஆத்மார்த்தி சேத்து, ஆத்மாவை என்னுடைய ஆத்ம அனுபவமே எனக்கு போறும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அது கைவல்யத்தையும் பண்ணி கொடுக்கறதுன்னு சொன்னார். அதற்கடுத்து ஏகாந்தியம் பகவத்யேஷாம் சமானம் அதிகாரினாம் யாவத் பிராப்தி பராப்தி சேத்து ததேவ அத்தியந்தம் அஷ்டதே. ஆனா மூணு பேருக்குமே, அதாவது மூன்றுத்தையும் கொடுக்கணும்னு ஆறுது. இப்போ மூன்று பேருக்குமே என்னன்னு கேட்டா அவன் எல்லாமே ஏகாந்திகள் தான். ஏன்னா எல்லாமே பகவானே எதிர்பார்த்துன்னு இருக்கா, அந்த ஐஸ்வர்யத்துக்கும் பகவான் எதிர்பார்க்கறான், கைவல்யத்துக்கும் பகவான் எதிர்பார்த்துட்டு இருக்கா, மோட்சத்துக்கும் பகவான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அதனால ஐகாந்தியம் பகவத் பகவதி ஏஷாம் சமானம் அதிகாரினம், இந்த மூன்று அதிகாரிகளுக்குமே ஐகாந்தியன்ற தன்மையானது ஒன்று. யாவத் பிராப்தி பராப்தி சேர்த்து தத் தேவாது ததேவ அத்தியந்தம் அஷ்டதே, என்ன எதிர்பார்க்கிறானோ அதையே அவன் அடைகிறான்னு அந்த சொல்றான். பகவான விரும்புறவன் பகவானே அடைகிறான், பகவானை விரும்பாம பகவான் கிட்ட வெறும் பிரார்த்தனை மாத்திரம் பண்ணி அமைச்சரன் கேட்ட அதையும் அவன் அடைகிறான். ஆக மொத்தம் பக்தி யோகமானது மூணுமே அவளுக்கு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஞானீத்து பரமேகாந்தி ததாயத்த ஆத்ம ஜீவனஹ தத் சம்சேஷ வியோக ஏக சுகதுக்க சுகதுக்கா தத் ஏக தீஹி. ஞானீக்கும் பரமேகாந்தி தான் ஞானி, அவனுக்கும் மிச்சம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கேட்டா ததாயத்த ஆத்ம ஜீவனஹ, பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான் அவன். அவனுக்கு சுகதுக்கங்கள் என்னன்னு கேட்டா தத் சம்சேஷ சுகம், அவனுக்கு பகவானுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய அனுபவமானது சுகம். விஸ்லேஷம்னா வியோகம்னா பிரிவு, பகவான்கிட்ட பிரிஞ்சிருக்கிறது அவனுக்கு துக்கம். இது ரெண்டு தான் சுகதுக்கம், அவனுக்கு வேறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ததேக தீஹி, அது ஒன்னே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் அந்த ஞானி அல்லது பரமேகாந்தி. அடுத்து முப்பதாவதுல பகவத்யான யோகோக்தி வந்தன சுத்தி கீர்த்தனைக்கு லப்தாத்மா தத்யத பிராண மனோ புத்தீந்திரிய கிரியா. இப்ப என்ன பண்றாங்க கேட்டா, இந்த தியானம் பகவான தியானம் பண்றது, யோகம் யோகத்துல சொல்லப்பட்ட வந்தனாதிகள் துதி கீர்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கதான் அவளுடைய ஒரு ஜீவனமே. அப்படி லப்த ஆத்மா தத்வத பிராண மனோ புத்தியின் கிரியா, இதையே பண்ணிட்டு தன்னுடைய சத்தையே அவன் பெறுகிறான்னு தாத்பரியமா இருக்கு. பிராணன் மனசு புத்தி இந்திரிய எல்லாமே எல்லாத்துடைய வியாபாரங்களும் யோகால வரைச்சி அதான் முதல்ல ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறான். முதல்ல உடம்ப சரி பண்ணிட்டு அடுத்து பிராணனை கண்ட்ரோல் பண்ணும், பிராணனை கண்ட்ரோல் பண்ணாம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசை கண்ட்ரோல் பண்ணா அடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்திரியங்களும் கண்ட்ரோல் ஆயிடுறது. அப்புறம் புத்தியை நம்ம அப்பதான் சரியா நிறுத்த முடியுது. அப்ப இவர்கள் எல்லா வேலைகளுமே என்ன இருக்குன்னு கேட்டா பகவத் பரமாவே போயிடுறதுன்னு சொன்னார். அப்புறம் 31 நிஜ கர்மாதி பக்தியந்தம் குறியாத் பிரீத்தீவ காரிகா உபாயத்தாம் பிரித்தேஜ நியத்தியே தேவே தேவேது மத்தாமபிஹி. இப்போ இது சர்வதர்மான் பரித்தேஜக்கு ஒரு இதுவா இருக்கு. நிஜ கர்மாதி பக்தியந்தம், தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது. அதான் நிஜ நிஜன்னா தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை பண்ணே அது பக்தி பரியந்தம் குறியாது பிரீத்தியா ஏக காரிகா, எல்லாம் பிரீத்தியா பண்ணணும். குறியாது நேரம் போட்டிருக்க, இதான் சம்பிரதாயத்துல சங்கல்பம் அழைச்சி ரெண்டா பிரியிறது பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்ற நாராயண பிரீத்தி அர்த்தம் சொல்றா. ரெண்டுமே கரெக்டு தான். ஒருத்தனா நினைக்கிறா அதுதான் நாராயணனுக்கு பிரீத்தியா ஏற்படுறாங்க, நம்ம கைங்கரியம் தானே பண்ணணும்னு சொல்லி பேர் சொல்றா. ஒருத்தர் சொல்றா அதுதான் கைங்கரியமே பிரீத்திக்காக தானே என்ன, ரெண்டுமே ரெண்டு ஆஸ்பெக்ட் அவ்வளவுதான். இங்க பாருங்க குறியாத்து பிரீத்தியாக அவருடைய பிரயோகமே, குறியாதுன்னு சொன்னா கைங்கரியம் வருது, பிரீத்தின்றது பிரீத்திக்காக ஆகுது. ஆக ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பாக்குறதுனே ஒழிய வேதம் ஒண்ணு இல்லை. அப்ப எல்லாத்தையுமே பகவானுக்கு மேல ஒரு பிரீத்திக்காக பண்ணு. உபாயத்தான் பரித்தேஜ பக்தி யோகமோ பிரபத்தியோ, கீதையானது எதை சொல்லிக் கொடுக்கறது, பக்தி யோகத்தையா பிரபத்தியான்னு கேட்டா பக்தி யோகத்தை தான் சொல்றது. ஏன்னா பக்தி யோகம் அவதாரையா மாச, ஏன் பிரபத்தியை சொல்லியிருக்கலாமே சொன்னா அங்கதான் ஒரு சின்ன ஒரு ஒரு லேக்கனா மாதிரி தோன்றது. என்னன்னா பாஷ்யகர் அவர் வியாக்கியானம் பண்ண செய்வோம் ஆளவந்தாரே முதல் ஸ்லோகத்துல தியான சாத்திய பக்தி ஏக கோச்சரகான்னு தான் சொல்லியிருக்கார், பிரபத்தியை கொண்டு வரல. இருந்தாலும் சர்வதர்மான் பரித்தேஜ ஸ்லோகத்தை இன்டர்பிரேஷன் பண்ணச்சே அது பக்திக்கு அங்கமா இருக்கக்கூடிய பிரபத்தியை சொல்லியிருக்கா, அல்லது அங்கி பிரபத்தியை பிரபத்தியை தனியா பண்றதுக்கு சொல்லியிருக்கான்னு கேட்டா கீதா பாஷத்துடைய கான்டெக்ட்ல வரைச்சே அது பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய பிரபத்தின்னு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கு. அப்ப அந்த சர்வதர்மான் பரித்தேஜ ஸ்லோகத்தை இன்டர்பிரேட் பண்றதுக்கே நிறைய டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இப்போ அப்ப அது ஒரு அர்த்தம் தானே கேட்டா, பக்தியோ பிரபத்தியோ அவைகளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சுதந்திரமா சக்தி கிடையாது. அவைகளால பிரீத்தனா இருக்கக்கூடிய பகவான் தான் மோட்சத்தை கொடுக்க போறான். இந்த புத்தி தான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கிட்டேன். நான் பிரபத்திய பண்றேன், ஏன்னா பிரபத்திய மோட்சத்தை கொடுக்க போறது அப்படின்னா தப்பு. இந்த பிரபத்தியால பிரீத்தனான பகவான் தான் மோட்சத்தை கொடுக்க போறான். இந்த பிரபத்தியை நான் பண்ணல, எனக்காக பண்ணல, இந்த மோட்சமும் எனக்காக நான் பண்ணல, ஆனா பகவானுக்கு உபாயம் பண்ணணும், அதனால நான் பண்றேன், அவ்வளவுதான். பிரிவாசி இருக்கா? ஆக மொத்தம் இந்த பிரபத்தினால பிரீத்தனான பகவான் தான் மோட்சத்தை கொடுக்க போறான். அதான் உபாயம் தான் பிரித்திஜ, உபாயம் பிரித்திஜன்னு போடல, உபாயத்தை சொல்லல, உபாயத்தான்னா இது உபாயமா இருக்குன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு. ஆக மொத்தம் எல்லாமே ஏன்னா பதினெட்டாவது இயத்துல ஆரம்பமே தியாக சன்னியாச சப்தங்களுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எதையுமே விட சொல்லல பகவான். அந்த கர்மாவை பண்ணணும், எத்த பண்ணாலும் நான் பண்ணல, எனக்காக பண்ணல, இந்த பலன் ஆசை இல்லை, அதுதான் முக்கியம். அப்ப பிரபத்தியே அப்படி பண்ணுண்டு. அதான் சுவாமி சொல்லிச்சு, அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலந்து தான் நான் நம்ம மூணு என்னோடது இல்லை அப்படின்னு ஆத்மாவும் நிச்சய பேத்து சொன்னார். அது மாதிரி இப்ப போட்டுட்டார், உபாயத்தான் பிரதிஜன் போட்டு விட்டுருக்கலாம், ஆனா நெசியேதுன்னு போட்டுக்கார உடனே சமர்பி அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால தேவியத்து தாம் அபீகின்னு பயம் பயம் இல்லாம அந்த பகவானத்துல சரணாகதிய பண்ணும் போட்டுண்டார். ஆனா அந்த சரணாகதிக்கு என்ன பலனோ அது கொடுக்கும். பக்தி யோகத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய பாப்பங்களை போக்குன்னா அதை போக்கி கொடுக்கும். இல்ல எனக்கு பக்தி யோகம் பண்ண முடியாத மோட்சத்தோட மோட்சத்தையும் கொடுக்கும் ரீதியில அதை நம்ம இது பண்றோம். அடுத்து ஏகாந்த அத்தியந்த தாசீக ரசி சத்பதம் ஆப்னியாத்து தத் பிரதானம் இதம் சாஸ்திரம் இது கீதாத்து சங்கிரகான்னு 32வது பத்தியத்தில் தலை கட்டுறார். ஏகாந்த அத்தியந்த தாசியக, ஏகாந்தன்னு சொன்னா ஒரே எண்டுதான், ஒரே குறிக்கோள் தான். என்னன்னு கேட்டா பகவானுக்கு கைங்கரியம் பண்றது மாத்திரம்தான். பகவானுக்கு எதுக்கு கைங்கரியம் பண்ற, வேதா பலன் தேவைன்னு கேட்டா ஒரு பலனும் இல்லை. பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் அதுல பலனே பிரயோஜனமே. அத்தியந்தம்னா அதுலயும் எந்த விதமான ஒரு இடைவெளி இல்லாம தாசிய ஏக ரதிகி, அந்த பகவானுக்கு தாசபூத்தனா இருக்கிறதுலயே சந்தோஷம். அப்படி இருந்த தத் பதம் மாப்னியார், அப்படி இருந்த பகவானுடைய திருவடியை அடையணும், தத் பிரதானம். இதுதான் இந்த முக்கியமான சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுன்னு கீதா சங்கிரத்துல ராமணாச்சாரியர் இதை தெரிவிக்கிறார். இதுதான் முக்கியமான சம்மரி. என்னன்னு கேட்டா பகவானுக்கு தேசபூத்தனா இருந்துட்டு இடைவிடாம அவனுடைய பிரீத்திக்காகவே அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருப்பது, பிரபன்னால அப்படிதான் இருக்கணும், பக்தி யோகம் அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா பார்த்தா பிரபன்னு சொன்னா ஏதோ பிரபத்தியை பண்ணிட்டோம் அப்ப நம்ம பாட்டுக்கு இருக்கலான்றது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா பண்ண பிரபத்தி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தோம்னா அது நம்மள ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட்டஸ் பண்ணும் விட்டுடும். பக்தி தான் இருந்திருக்கணும், பக்தி தான் நமக்கு சாப்பாடு மாதிரி இருந்திருக்கணும். சரி, 66வது ஸ்லோகம். சர்வதன்வான் பரித்தியஜ மாமேகம் க்ஷணம் வஜ அஹம் த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுகஹ. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணச்சு பாஷ்யகர் ரெண்டு அர்த்தம் கொடுக்கறாரு. அவரே சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு விட்டு, தர்மபதம் என்ன பண்ணும் பார்க்கல, எது தர்மமோ எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை ஒருவனையே சரணமாக அடை, நான் உன்னை எல்லா அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், மாசுதா நீ கவலைப்படாதுன்னு சொன்னார். இது அர்த்தத்தை வந்து நம்ம இன்னும் கிளியரா சிவன் ரகசியத்தில் சாரம் அப்ப சில ரகசியங்கள் எல்லாம் பார்க்க போறோம். இங்க மேலோட்டமா அர்த்தம் தான் கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு பதத்துக்கும் அங்க மாம்னா என்ன, ஏகம்னா என்னன்னா சுவாமி தேசிகன் விவரமா பண்ணிருக்கார். இந்த கான்டெக்ட்ல வரைச்சு கர்மயோக ஞான யோக பக்தி யோக ரூபான் சர்வான் தர்மான். கர்மயோகமும் ஒரு தர்மம் தான், தர்மம்ன்றது ஒரு வழி உபாயம். அப்ப கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இந்த அனைத்து தர்மங்களையும் பரம நிச்சயத சாதன பூதான். பரம நிச்சயம்னு சொன்னா மோட்சம், அந்த மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய இந்த மூன்று தர்மங்களை மத ஆராதனத்தேன, எனக்கு ஆராதனமாக அதிமாத்திர பிரீத்தியா அளவு கடந்த அன்போடு கூட யதாதிகாரம், எவ்வளவு எதுக்கு அதிகாரம் இருக்கோ குருவான ஏவ உத்தரீத்தியா, அப்படி அப்படிதான் பண்ணும்னு சொன்ன வழியில சொன்ன பிரகாரத்துல பல கர்ம கர்த்திருத்வாதி பரித்தியாகேன, பலத்தியாகம் கர்ம தியாகம் கர்த்திருத்வ தியாகம் இந்த மூன்றையும் இல்லையா பரித்தியஜ்ய பண்ணிட்டு மாம் ஏகம் ஏவ கர்த்தாரம் ஆராத்யம் பிராப்யம், பகவான் தான் கர்த்தா அவன் பண்ண வைக்கிறான். பகவான் தான் ஆராத்தியன், இந்த கர்மா அவனுக்கு ஆராதனமா நான் பண்றேன், எனக்காக பண்ணல, அவன் தான் அடைய வேண்டிய பலம், எனக்கு ஒண்ணும் அதுல வேற பலன் கிடையாது அப்படின்னு உபாயம் அனுசந்தான போட்டார். உபாயத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு போட்டுட்டார். ஏஷேவ சர்வ தர்மானாம் சாஸ்திரிய பரித்தியாக ஐதி, இதுதான் சாஸ்திரியமான பரித்தியாகம் போட்டுட்டார். சாஸ்திரியம் இல்லாம பரித்தியாகம்னு கேட்ட மொத்தத்தையும் விட்டுடுறது, எந்த கர்மா வேணா அப்படின்றது அசாஸ்திரியமானது. சாஸ்திரியமா சாஸ்திரத்தை ஒட்டி பரித்தியாகம் என்னன்னு கேட்டா, நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தமான் தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சந்ததி இத்திதஹ அப்படின்னு ஆரம்பிக்கிற, மூன்று விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்த்தத்துவ தியாகம், பல தியாகம், அப்புறம் மமதா தியாகம் சொன்ன இத்தியாரிய சங்கம் தியக்வா பலம் செய்வ சத்யாக சாத்திகோ மதா. அந்த குணங்களுக்கு இதுவா அதை பிரிச்சுட்டார். சாத்விகமான தியாகம் என்னன்னு கேட்டா, சங்கம் அட்டாச்மெண்ட்டை விடுறது, பலத்தையும் விடுறது, அதுதான். ஏன் கேட்டா, நஹி தேஹபிருதா சத்யம் தியக்தம் கர்மான் சேஷதா யஸ்து கர்மஃபல தியாகி சத்யாகீத்ய விதீயதே. இந்த தேகத்தோட கூடி இருக்கிறவனால கர்மாவை முற்றிலும் விட முடியாது. ஏன்னா வயிறுனு ஒன்று இருக்கு, அந்த வயத்துக்கு ஒரு தீனி ஒன்று போடணும். அவள் போடணும்னு சொன்னால் இஷ்டத்துக்கு போய் எங்கேயோ வாங்கி சாப்பிட்றது இல்லை, அப்போ நமக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். அப்போ இவனுக்கு உண்டான ஏதோ ஒரு கர்மா பண்ணாதான் அவனுக்கு ஆகாரம் கிடைக்கும். அப்போ அந்த ஆகாரத்துக்காக ஏதோ கர்மா பண்ணி தான் ஆகணும் இருக்கு. அப்படி அப்படி எதையோ ஒன்று பண்ணுறதுக்கு பதில சாஸ்திரம் சொன்ன ரீதியில் எல்லா கர்மாவையும் இந்த விதமான ஒரு தியாக மனப்பான்மையோடு சங்கம் தெக்வா மமதா இல்லாமல் கர்த்தத்துவ தியாகத்தை பண்ணி பல தியாகம் பண்ணி பண்ணுன்னு இது அத்தியாதம் சுதிருடம் உபபாதிதம் இது முதல்லயே சொல்லியாச்சு. அகம் துவா சர்வபாப்தியேபியோ மோக்ஷயிஷ்யாமி ஏவம் வர்த்தமானம் துவா, இப்படி இருக்கக்கூடிய உன்னை, அனைத்து விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு இருக்கக்கூடிய உன்னை, மத் பிராப்தி விரோதித்யா பகவானையே நாம் என்ன அடையல அப்படின்னு கேட்டா, நம்முடைய கர்ம விசேஷம்தான். அது என்னன்னு கேட்டால் பாப்ப விசேஷம். அப்போ பகவானுக்கும் நமக்கும் இடையில் பாப்பங்கள் அவ்வளோ இருந்துருக்கு. சுவாமி சொல்லிச்சு, அனுபவித்தும் அகோகம் நால மாகாமி காலம் சதகத்தில், நம்மளே இந்த பாப்பத்தெல்லாம் கழிச்சிடாமனு சொன்னால் அனுபவித்தும் அகோகம் நால மாகாமி காலம் தான், இதை இதை அனுபவிச்சேலாம் போக முடியாது. ரெண்டாவது ரொம்ப டைம் எடுத்துட்டா அனுபவிக்கலாம்னு சொன்னா ஆகாமி காலம் நான் அலம்புட்டார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய பாப்ப ராசியை, ஏன்னா கர்மாவை எப்படி போக்கலாம்னு கேட்டா ஒரு வழி வந்து தியரிட்டிக்கலா அனுபவிச்சே போக்கிடலாம், வேற ஒன்றும் பண்ணாம எக்ஸ்ட்ரா கர்மா சேர்க்காம இருக்கிற கர்மாவெல்லாம் செலவழிச்சிடலாம். இதே ஒரு டெக்னிக்கலாக பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது முடியாது. ஏன்னா அந்த கர்மாவை அனுபவிக்கிற காலத்திலேயே பல கர்மாவை நின்று பிரவாகம்ன்ற தேசிகன் அது பிரவாகமாக வந்துட்டே இருக்கு, அதனால் முடியாது. அப்போ என்ன வழி அப்படின்னு கேட்டால், அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு சரணாகதி பண்ணுறது. மத் பிராப்தி விரோதிபியக அனாதிகால சஞ்சிதானந்தா கிருத்திய கரண கிருத்திய அகரண ரூபேபியா, இதெல்லாம் கத்தியத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்கிறது, பண்ணக்கூடாத பண்ணுறது, இப்படி சம்பாதிச்சு வச்சு அந்த பாப்பம் மூட்டை இருக்கு இல்லையா, சர்வேபியா பாப்பேபியா மோக்ஷயிஷ்யாமி, அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன். மாசுதா சோகம் மாற்றுதாக, சோகம் பண்ணாத, சோகமாக இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் இந்த அர்த்தங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, கீத முழுக்கவே இதில் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு எல்லாம் அப்டேட் பண்ணா அசவா அப்படின்னு போட்டுட்டார். அப்படி நீங்க வந்து இதுதான் எங்க சொன்ன அர்த்தம் தானே, கிருஷ்ண பேஷன் வந்துடும், சொன்னதே திருப்பி சொன்னாரன்னு கேட்டா இதுதான் நிர்வாகம். அப்படி ஒரு வேலை ஏதாவது சொன்னா இன்னொரு நிர்வாகம் பண்ணலாம். அது என்னன்னு கேட்டா, சர்வபாப விநிர்முக்த அத்தியர்த்த பகவத் பிரிய புருஷ நிவர்த்தியத்வாது பக்தியோகசிய தது ஆரம்ப விரோதி பாபானம் ஆனந்தியாச்ச, எல்லா பாபத்தை விட்டாதான் பகவான் பகவான் அடைய முடியும், பக்தியோகத்தை ஆரம்பிக்க முடியும். அப்படி அப்படிப்பட்ட பக்தியோகத்துக்கு பாப்பங்கள் இருந்தால் பக்தியோகத்தை ஆரம்பிக்க முடியாது. அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வந்துருக்கு, என்னால் பக்தியோகத்தை ஆரம்பிக்க முடியாமல் போகலாம் அல்லது ஆரம்பிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு பாப்பங்கள் இருக்கு. இந்த பாப்பங்கள்லாம் நான் ஒருவேளை எப்படி கழிக்கலாம்னு கேட்டால், வேதத்தில் பிராயச்சித்த கர்மா சொல்லியிருக்கு, கிருச்சிரம் ஜாம்சான்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் சில கர்மாக்கள்லாம் வந்து ஒரு ஜென்மாவில் கூட முடியாமல் போகலாம், அல்லது நிறைய திரவிய செலவு பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணணும். அதாவது நம்ம இன்னைக்கு வைதிகமாக நிறைய காரியங்கள்லாம் ஒன்றும் பண்ணுறதே இல்லை, வைதிகமாக காரியம் பண்ணால் நிறைய இடைஞ்சல் வரும். என்ன சொல்லுங்கள், பத்து நாள் தீர்த்து அப்படின்னா அது பத்து நாள் காரியம் கரமாக போச்சு. அப்ப எத்தியோட காரியத்தை ஆரம்பிக்கிற விக்னம் வந்துருச்சுனா மறுபடியும் முதலே பண்ண எத்தனை இப்படி பண்ணிட்டு, அதுவும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகமா இந்த காலத்தான் ஒண்ணு தெரியல நமக்கு, அதனாலே பயந்துட்டே இருப்பா ஒண்ணு தீட்டு வரக்கூடாது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா. அப்ப அது நல்ல காரியமானது ஆயிரம் நஞ்சில் வரும். அப்ப இந்த மாதிரி பண்ணவே எல்லா காரியத்தை பண்ணி போக்கடிக்க முடியாது. அதான் போட்டுண்டர் தது ஆரம்ப விரோதி பாப்பானாம் ஆனந்தியாது, எல்லையில்லாம இருக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம். தர் பிராயசித்த ரூபைகி தர்மகி அபரிமித காலகிருத்தைகி தேஷாம். அப்படி இந்த பிராயசித்த தர்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அபரிமித காலகிருத்தைகி இவ்வளவு டைம் தான் இல்ல பண்ணிட்டே இருக்கணும். தேஷாம் துஸ்தரதையா ஆத்மனஹா, துஸ்தரதையான்னு சொன்னா அவைகள்லாம் பண்ண முடியாது. ஆத்மனஹா பக்தியோக ஆரம்ப அனர்கதா மாதவச்சிய, அவன் அர்ஜுனன் யோசனை பண்றான். இப்ப பாப்ப சங்காதான் எல்லாமே, பாப்பம் பாயசித்தன்றது சங்காதான் இல்லையா. நம்ம இசைவா பாப்பம் பண்றோமா இல்லையான்னு யாரையாவது கேட்டா நமக்கு பாவம் வேணா நான் பாப்பம் பண்றேன்னு இருந்தா கூட நிச்சயமா பாப்பம் பண்றோமா இல்லையான்னு யார் சொல்றது இப்ப தீர்த்து. அப்ப இருந்தாலும் நமக்கு ஒரு சங்கா வருது, எல்லாம் பாவம் பண்ணி தான் என்ன பண்றது, பாயசித்தம் பண்றது பெட்டர், இட் இஸ் பெட்டர் டு எக்ஸ்பீரியேட் தேன் டு ஹேவ் த டவுட்னு. அப்ப பன்னெண்டு இருக்க வேண்டியது, ஏன்னா எப்ப போய் தெரியாது நமக்கு யாரு வந்து நொடியில வந்து போரும் பாப்பெல்லாம் தீண்டி பண்ணி சொல்ல போறது இல்லை. அப்ப எத்தனை நாளைக்கு வேலை பண்றது நமக்கு தெரியாது இல்லையா. அப்ப பக்தியோக ஆரம்ப அனர்கதா, நம்மளால ஆரம்பிக்காம போயிட முடியுமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆலோசிய யோசிச்சுட்டு சோச்சத்தக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அர்ஜுனஸ்ய சோகம் அப்பனதன்னு, அப்படி அர்ஜுனுடைய சோகத்தை போக்கிண்டு ஸ்ரீ பகவான் உவாச. அப்ப பகவான் சொல்ற சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் விஜ, அனைத்து விதமான இந்த பிராயசித்த கர்மாலாம் விட்டுடு, என்னையே சரணமா பற்று, நானே அந்த பாபத்தை போக்கிடுறேன் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. பக்தியோக ஆரம்ப விரோத் ஜனாதி கால சஞ்சிதானந்த சஞ்சித நானாவித அனந்த பாப அனுகுணான் தத் ராசித்த ரூபான் கிருஷ்ண சாந்திராயன கூஷ்மாண்ட வைஸ்வானர பிராஜாபத்திய ராச பதி பவித்ர இஷ்டி திரிவிருத் அக்னி அக்னிஸ்டோமாதிகான். இவ்வளவு இருக்கு, இந்த பெயர்கள் நம்ம கேள்விப்பட்டதில்லை இந்த காலத்துல, இதெல்லாம் எப்படி பண்ண கூட நமக்கு தெரியாது இந்த காலத்துல. அந்த காலத்துல இதெல்லாம் பயின்றுப்பா அடிக்கடி, ஏன்னா அவங்க வேலை பண்ணா கண்டிப்பா பாப்பங்கள் வந்து சேரும், கூடவே ராசித்தனம் பண்ணிட்டே வரணும். அப்புறம் பண்ணிக்கலாம்னா அப்படிலாம் என்ன கதை நம்ம தெரியாது, அதனால என்னன்னு கேட்டா அப்பப்போ வரைஞ்சி அந்த ராசித்த கர்மாவும் பண்ணிட்டே இருப்பான். அப்படி இவ்வளவு ராசித்த கர்மா இருக்கு, நானாவித அனந்தான்னு போட்டுட்ட ஏகப்பட்ட கர்மாக்கள் சொல்லியிருக்கு வேதம். துவையா பரிமித காலவர்த்தினா, பரிமித காலம்னா 100 வயசு, வேதப்பிராயம் 100 தான் ஆகிலும்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி எதில் பாதியும் உறங்கி போகும் எல்லாம் போய் இருக்கிற டைம் கொஞ்சம் விட்டு தான் இதில் ராசித்த கர்மா அப்படின்னு தான் வேற கர்மா பண்ண முடியாது. அதனால போட்டார் துரநிஷ்டான் சர்வ தர்மான் பரித்தஜ, பண்ண முடியாத அனைத்து விதமான இந்த ராசித்த தர்மங்களை விட்டுவிட்டு பக்தியோக ஆரம்ப சித்தையே பக்தியோகமானது ஆரம்பிக்கிறதுக்காக மாமேகம் பரமகாரணிகம் போட்டுண்ட. மாமேகம்ன்றதுக்கு என்ன போட்டா பரமகாரணிகம் அனாலோசித விசேஷ சேஷ லோக சரண்யம் அப்படின்னு போட்டுண்ட. அனாலோசித்தன யோஜனை பண்ணாம அறிவு பண்ணக்கூடியவன், இவன் வந்திருக்கானே என்ன பண்ணலாம் யோசிக்காம வந்த உடனே அருள் பண்றது, அப்படிப்பட்ட ஆசித வாத்சல்ய ஜலதின், ஆசிதாளுக்கு அந்த வாத்சல்ய கடலாக இருக்கக்கூடிய என்னை சரணம் தபத்யஸ்த, என்னை சரணம் அடைவாய். அகம் துவா சர்வ பாபேபியோ, நான் யசோதித ஸ்வரூப ஸ்வரூப பக்தியாரம்ப விரோதிபியா சர்வேபியா பாபேபியா மோட்சயிஷ்யாமி மாசுதா. எப்படி இருக்கோ அந்த மொத்த பாபங்களையும் பக்திக்கு விரோதியாக கூடிய அனைத்து விதமான பாபங்களையும் நான் ஒழித்து விடுகிறேன், நீ கவலைப்படாதேன்னு ஒரு அர்த்தமாச்சு. இதோட உபதேசமானது முடியறது, அதனாலதான் அதுக்கு சரம ஸ்லோகம்னு பெயர். உபதேசத்துல கடைசி ஸ்லோகம், இதுக்கு அடுத்து 2 ரைடர் போட்டிருக்க, இதை படிச்சா நமக்கு நயமா இருக்கு. என்னன்னா கீதையை சொல்லாமா கூடாதான் கேட்டா நமக்கு என்ன யோகியத்தை இருக்குன்றது வேற விஷயம், கேட்கறவா யோகியத்தை. யாருக்கும் கேட்டா ந அதபஸ்காய, தபஸ் இல்லாதவாளுக்கு சொல்லாத, பக்தி இல்லாதவாளுக்கு சொல்லாத. சுஷ்ரூஷான்னு சொன்னா 2 அர்த்தம், ஸ்ரத்தையோடு கேட்கிறவன், இன்னொன்னு கைங்கரியம் பண்ற புத்தி. அதான் அந்த காலத்துலலாம் ஒரு வித்தியை அர்ச்சனை அர்ஜனம் பண்ணு சொன்னா அந்த குருவுக்கு கைங்கரியம் பண்ணிதான் அதை கத்துண்டா, அப்படிலாம் பண்ணாம ரொம்ப அடமெண்டா இருக்கவா இருப்பா. இந்த மாதிரிலாம் இருந்தா அதுவும் இல்லாம நச்சமாம் யோ அபியசூ யோ யோபிய சூயத்தினா என் மேல பொறாமப்படுறவன், ஏன்னு சொன்னா தேவதாந்தரத்தை வழிபடம் எப்படி இருப்பா? அவாகிட்டலாம் போயிட்டு கண்ணன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னா அவருக்கு அசூயை வரும். ஏன் எங்க எங்க எங்க சுவாமி இப்படிதான் அவருக்கு நல்லா பண்றாருன்னு பண்ணுவா. அப்படி இருக்க வரைக்கும் இது போய் ஏறாது. ஆனா இப்படிப்பட்டவன் சொல்லாதேன்ட்டேன். அதான் சொல்றேன், பயமாதான் இருக்குன்ற சொல்ல போற என்ன வரப்போறதுன்ட்டு. இதம் தே நாதபஸ்தாய, இதம் தே பரமம் முக்கியம் சாஸ்திரம். இப்படிப்பட்ட இந்த பரமமான ரகசியமான சாஸ்திரத்தை மயா ஆக்கியாசம் என்னால் சொல்லப்பட்டதை ஆதபஸ்தாய அதப்த தபசே, தபஸ்லாம் இல்லாதவாளுக்கு ஸ்வயான வாச்சியம் உன்னால் சொல்லப்படக்கூடாது. ஸ்வயி பக்தரி மயிச்ச அபக்தாய, சொல்றவாளுக்கு சத்த வேணும். கேட்கிறவாளுக்கு கீதையை உபதேசம் பண்றவாளுக்கு அவாமல சத்த, முதல்ல உபதேசம் பண்ண கண்ணன் மேலே சிரத்த, ரெண்டுமே தேவை. கண்ணன் மேல சிரத்த இருக்கு, சொல்றவர் மேல இருந்தாலும் அதுவும் சொல்லாதன்ட்ட. அபர்த்தாய கதாச்ச நவாச்சியம், பக்தி இல்லாதவாளுக்கு சொல்லாத. தப்த தபசேஷ அபர்த்தாய நவாச்சியம் இத்தியர்த்தக, தபஸ் இருந்தாலும் பக்தி இல்லைனா சொல்லாத அப்படி அர்த்தம். நச்ச அஸ்ரூஷ அஸ்ருஷூஷவே சொன்னா பக்தாய அப்படி அஸ்ருஷூஷவே சொன்னா நவாச்சியம் நச்சமாம் யா அபியசூயதி. இந்த சுஷுரூஷாக ரெண்டர்த்தம் இருக்கு, ஸ்ரோத்தும் இச்சான்னு ஒன்று இருக்கு, அப்புறம் கைங்கரியம் பண்றது ரெண்டு இருக்கு. அப்ப அவர் சொத்தையா கேட்காதவனுக்கும் கொடுக்காதன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா கைங்கரிய புத்தி இல்லாதவனுக்கும் கொடுக்கா சொல்லாத. அபியசூயதி மத் ஸ்வரூபே மதைஸ்வரியே, பகவானுடைய ஸ்வரூபத்திலும் ஐஸ்வர்யத்திலையும் மத் குணேஷு அவனுடைய குணங்களிலும் கதிதேஷு யோ தோஷம் மாவிஸ்வரோதி, எவனொருவன் கண்ணு மேல தோஷம் தோஷத்தை ஆரோபிக்கிறானோ அவனு சொல்லாத. தஸ்மை வாச்சியம் அசமான விபக்தி நிர்தேச தஸ்ய அத்தியந்த பரிகரணீயதா ஞாபனாய. இந்த மாதிரி இந்த கடைசிய நமாம் நச்சமாம் யோ அப்படின்னு சொல்லி தனியா போட்டிருந்தார். மிச்சதா ந அதபஸ்காய ந அபக்தாய நச்ச அசுசுரு தனியா போட்டுட்டார். ஆனா ஒண்ணு அப்படி போட்டுட்டார், இதுக்கு மாத்திரம் நச்சமாம் யோகிய சொல்லி தனியா போட்டுன காரணம் கேட்டா ரொம்ப முக்கியம். அதுதான் பகவான் மேல அசூய இருக்கணும்னு சொல்லவே சொல்ல தாத்பரியமா இருக்கு. அதனால அப்படி அர்த்தமா இருந்தது. எய்தம் பரமம் குஹ்யம் மத் பக்தே விதாஸ்ததி பக்தி மயி பராம் பிப்பா மாமே மாமேவ ஐஷதி அசம்சயா. நீங்க எல்லாருக்குமே நல்லா பக்திமான்களா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா பக்திமான்களுக்கு சொன்னா எல்லாருமே சொல்றார், எய்தம் பரமம் குஹ்யம், இப்படிப்பட்ட பரம ரகசியமா இருக்கக்கூடியத மத் பக்தேஷு அபிதாஸ்ததி, எவன் பக்தர்களுக்கு சொல்லுவானோ அவன் என்னிடத்துல பக்தியை செலுத்தி என்னையே அடைவான் சந்தேகமே இல்லை. அதனால அப்படி வேண்டிக்கலாம், இதம் பரமம் முக்கியம் மத் பக்தேது எஹ அபிதாசதி, என்னுடைய பக்தாளுக்கு சொன்னா என்ன கதின்னு கேட்டா வியாக்கியாசதி, எவனொருவன் சொல்லுவானோ வியாக்கியானம் பண்ணுவானோ சக மயி பரமாம் பக்தின் விட்டுவான், அவன் என்னிடத்தில் பரம பக்தியை செலுத்தி மாமேவ ஏஷதி என்னையே அடைவான்னு சொன்னார். அதற்கு மேல போட்டுட்டார் அவளுக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டா நச்ச தஸ்மான் மனுஷியேஷு கஷ்டின்மே பிரியகிருத்தமா, அப்படி சொல்றவனை காட்டிலும் மனுஷால எனக்கு பிரியமானவன் யாரும் கிடையாதுன்ற, அவன் தான் ரொம்ப பிரியமானவன். அதான் இஸ்கான்ல எடுத்துட்டான், இஸ்கான்ல பகவத்கீதையே ஒரு ஆயுதமா எடுத்துட்டான், அவன் பிரச்சாரமே கீதையை வச்சுட்டு இருந்தான். ஆனா பகவான் சொல்லிருக்கான் இத பக்தர்ல விசாரம் பண்ணுன்னு. அப்படி எவன் ஒருவன் பக்தர்கள் போய் சொல்றானோ அவன் அவனை காட்டிலும் வேற ஒருத்தர் வசதி கிடையாதுன்ற. பவிதா ரசமே தஸ்மாத்து அந்யா பிரியத்தரோ புவி, அவனை காட்டிலும் வேற ஒருத்தர் பலரவும் மாட்டாடுன்ற. அதனால சர்வேஷு மனுஷியேஷு இத்தக்கூலும் தஸ்மாத்து அந்யோ மனுஷியோ மேன கஷ்டித் பிரியகிருத்தமாக அபூத், இத காட்டிலும் அதாவது கீதைய சொல்ல வேண்டிய வாளுக்கு போய் சொல்றான் இல்லையா, அவனை காட்டிலும் வசத்தியான எனக்கு ரொம்ப அத்தியந்த பிரியமான ஒரு மனுஷன், முன்னாடியும் பிறந்ததில்லை பின்னாடியும் பிறக்க போடல என்ன தாத்தம் கேட்டா அவன் தான் ரொம்ப அப்படிப்பட்ட மனுஷன் ரொம்ப பிரியத்தமன்னு சொல்ற. நச்ச பவிதா அயோக்யானாம் பிரதமம் உபாதானம் யோக்யானாம் அகதனாத் அபி தத் கதனஸ்ய அனிஷ்டத்வ அனிஷ்டமத்வாது. அதாவது கேட்டா இதுல ரெண்டு விஷயம் நீ சொல், முதல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க சொல்லான்னு சொல்றதுக்கு தாத்திரம் கேட்டா நீ வந்து சொல்ல வேண்டியவாளு சொல்றியோ இல்லையோ, கேட்கப்படுவாரு சொல்லாதன்னு சொல்றதுக்காக முதல்ல அதை போட்டுட்டேன், அப்புறம் இதை சொன்ன. அதாவது நீ சொல்ல கேட்க வேண்டியவாளு சொல்றியோ இல்லையோ, கேட்கக்கூடாதவளுக்கு போய் சொல்லாத அப்படின்னு போட்டுட்டார். அயோக்யானாம் பிரதமம் உபாதானம் யோக்யானாம் அகதனாதபி தத் கதனத்திய அனிஷ்ட தமத்வாது. அதனால பகவான் என்ன சொல்றான்னு கேட்டா சொல்லாட்டியும் பரவாயில்ல அவனுக்கு சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. அத்தியேஷதே செய்ய இமம் தர்மியம் சம்பாதம் ஆவையோகோ ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹஸ்யாமிதி நேமதி அப்படின்னு யவனொருவன் இந்த சம்பாதம் சம்பாத அப்படின்னு டைலாக் இந்த நம்முடைய நமக்கிடையே ஏற்பட்ட இந்த சம்பாதத்தை ஆவயோகன நம்முடைய தர்மமான இந்த சம்பாதத்தை யவனொருவன் படிக்கிறானோ இப்ப வக்தா காட்சி அடுத்து படிக்கிறவன் முதல்ல சொன்னவன் இப்ப படிக்கிறவன் எவன் படிப்பானோ ஞானயஜ்ஞேன தேனாக மிஷ்டகா ஞானயஜ்ஞன பக்தி யோகத்தினால நான் அவனுக்கு பிரியமாகிறேன் அவனுக்கு பிரியமாகிறான் இது என்னுடைய எண்ணம் அப்படின்னு படிக்கிறவாளுக்கு ஒரு இது கொடுத்தார். ஏ இமம் ஆவயோகோ தர்மியம் சம்பாதம் அத்தியேஷதே எவனொருவன் இந்த தர்மமான சம்பாதத்தை படிக்கின்றானோ தேன ஞானயஜ்ஞேன அகம் திஷ்ட இஷ்டஹத்யாம் இதுமே மதி அவன் அவனுக்கு இந்த பக்தி யோகத்தினால் அவனுக்கு படிப்படியா அவனை பக்தி யோகியாக்கி எனக்கும் பிரியமானனா இருப்பா அவனுக்கும் நான் பிரியமானனா இருப்பேன். அஸ்மின் யோ ஞான யஜ்ஞ அவிதியதே தேன அகம் ஏதது அத்தியன மாத்திரே இஷ்டஹஸ்யாம் இத்யர்த்தா. இந்த கான்டெக்ட்ல என்ன ஞான யஜ்ஞம்னு கேட்டா அது பக்தியை குறிக்கிறதுன்னு போட்டுட்டார். அதை படிக்கிறதுனால வரக்கூடியது, படிக்கிறதுனாலேயே நான் வழிபட்டவனாக ஆகிறேன் அர்த்தமா இருக்கு. அதாவது சில சமயம் அந்த ஏற்றி சொல்லணும், அப்பதான் அப்ப படிப்பான் அவர்கிட்ட வந்து. இல்லாடிய படிச்சா என்ன போறதுன்னு சொன்னா நீ படிச்சா பகவானுக்கே உன் மேல பிரீத்தி இருந்தோம் அவர்கிட்ட வந்து படிக்கிறதுக்கு இது இருக்கும். ஆனா இப்ப படிச்சதுனாலேயே மோட்சம் ஏற்படுத்த, படிச்சதுனால மோட்சம் ஏற்படாது கண்டிப்பா, கிரமமா தான் வரணும். ஆனா ஒரு ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கும் அதுதான் ரீடருக்கு ஒரு இது. இப்ப சொல்றவாச்சு படிக்கிறவாச்சு கேட்கறவாளுக்கே நான் ஒண்ணும் புத்தகமே கொண்டு போகல கீதை ரசிகருக்கு வெறும போகாது கேட்டுதான் வந்தேன்னா அதுக்கும் சொல்லிட்டார். ஸ்ரத்தாவான் அனசூயச்ச சுனியாதபி யோ நரஹ சோபி முக்த சுபான் லோகான் பிராப்னியாத்து புண்ணியகர்மனாம். ஸ்ரத்தாவான் புத்தகம்லாம் கொண்டு போகல ஆனா ஸ்ரத்தையா போய் அவன் சொன்னதெல்லாம் கேட்டிருந்தேன் அப்படி ஒருத்தன் கேட்டிருந்தான்னா அவன் என்ன பண்றான் கேட்டா முக்தனாகி சுபமான லோகங்களை புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய லோகங்களை அடைவான்னு சொன்னார். ஸ்ரத்தாவான் அனசூயச்ச ஸ்ரத்தையோடு கூட யாரிடத்திலையும் அசூயை இல்லாம, ஏன்னா அசூயன்றதுதான் ஞானம் ஏற்படாம தடுக்கக்கூடியது அசூயை தான், பொறாமை தான். அதுக்காக போட்டுட்டார் நரக சுமையாத்து எவன் கேட்பானோ அபி தேன அபி தேன அவனால் ஸ்ரவண மாத்திரேன சக அபி கேட்ட மாத்திரத்தினாலேயே அவன் கூட பக்தி விரோதி பாப்பேபியோ முக்தா பக்தி ஏற்படுவதற்கு உண்டான விரோதிகளுடைய பாபங்கள்ல இருந்து விடுபட்டவனாக புண்ணியகர்மனான்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா அந்த பக்தானாம் லோகான் நல்ல சங்கமானது ஏற்படும் அர்த்தம். லோகம் தான் ரெண்டு அர்த்தம், மனுஷன் அர்த்தம் உண்டு லோகம் அர்த்தம் உண்டு. அதனால சமூகான் பிராப்னியாத்து அவன் நல்ல சொத்தங்கத்தை அடைந்து மேன்மேலும் உபாயத்தில் அவனை மூட்டி அவனும் படிப்படியா மோட்சத்தை அடைவான்னு ஆச்சு. இவ்வளவு சொல்லிட்டு பகவான் கேட்கிறாரு, இப்போ நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுதா, உனக்கு வந்து உன் டவுட்லாம் கிளாரிஃபை ஆச்சா அப்படின்னு கேட்கிறார். கச்சித் ஏதத் சுதம் பார்த்த துவையை காப்பியன்னு சேத்ததா கச்சித் அஜ்ஞான சம்மோகா புனஷ்டஸ்தே தனஞ்சயா. அர்ஜுனா ஏதாவது புரிஞ்சுதா, புரியுதா நான் சொன்னா அப்படின்னு கேட்கிறார். சொல்லிட்டு மோகம்லாம் போச்சா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கச்சித் கச்சித்னா என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறமா இல்லையா. அது மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் பரதன் ராமனை வந்து பார்க்க வரைச்சே காட்டுல அவ்வளோ கச்சித் பதங்கள் போட்டு சர்க்கம் இருக்கு. கச்சித் இது சொர்க்கமா இருக்கா, என்ன இது சொர்க்கம் இப்படி வாழ சொர்க்கமா இருக்காளா, அப்ப கச்சித் கச்சித் கச்சித்னே வரும். அது மாதிரி கச்சித் இல்ல கச்சித்னே ஒரு பதம், கச்சித் ஏத சுதம் பார்த்த என்ன இது குடு இது வந்து கேட்டியே உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டேன். மயா கச்சிதம் ஏதத்தை பார்த்த துவையா அவகிதேன சேத்ததா கச்சித் சுதம் கவனமா கேட்டியா கேட்டியா தவ அஞ்ஞான சம்மோக கச்சித் பிரணஷ்டா அஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட உங்களுடைய மோகமானது பிரணஷ்டமாச்சா போச்சா ஏன அஞ்ஞான மூடோ ந யோசியாமி இது உக்தவான். எந்த ஒரு அஞ்ஞானத்தினால நான் யுத்தம் பண்ண மாட்டேன் முதல் சொன்னியே அந்த அஞ்ஞானமானது போச்சா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோகா சுதில்லப்தா தத்தசாதான் மயாச்ச சிதோஸ்மி கத சந்தேக கரிஷியே வச்சனம் தவன் போடுனான். தவ வச்சனம் கரிஷியே நீ சொன்னதும் நான் பண்றேன், என்ன பண்றேன் யுத்தம் பண்றேன். அப்ப கர்மாவை பண்றேன்னு அர்த்தமாச்சு. இப்போ கர்மா விட சொல்லி பகவான் சொல்லவே இல்லை, அது இதுக்கு ஒரு தாத்பரியமாச்சு. கரிஷியே வச்சனம் தவ நீ சொன்னதை நான் பண்றேன்னு. நஷ்டஹா மோக என்னுடைய மோகமானது நாசத்தை அடைந்தது. ஸ்மிருதி லப்தான்னு சொன்னா ஞானமானது ஏற்பட்டது, ஸ்திரமான ஞானமானது ஏற்பட்டது. உன்னுடைய பிரசாதத்தினால் எனக்கு கிடைத்தது. கத சந்தேகா சந்தேகம்லாம் போயிட்டு எனக்கு சிதஹா அப்படின்னா எழுந்து நின்றுட்டான். கரிஷிய வச்சனம் தவ, உன்னுடைய வச்சனத்தை நான் செய்கிறேன். மோகா மோகனது விபரீத ஞானம் பிரசாதாத்து மம தத்து வினஷ்டம், உன்னுடைய பிரசாதத்தினால் உன்னுடைய விபரீத ஞானமானது மாற்றி புரிஞ்சுடா, தர்மம் எது அதர்மம் எதுன்னு அது போச்சு. ஸ்மிருதி யசாவஸ்தித தத்துவ ஞானம் பிரசாதாத்து ஏவ தச்ச லப்தம். ஸ்மிருதி நன்னன் கேட்டா உள்ளத உள்ளபடி இருக்கக்கூடிய தத்துவ ஞானம் அதுவும் உன்னுடைய பிரசாதத்தினால் கிடைத்தது. அனாத்மனி பிரகிருதவு ஆத்ம அபிமான ரூபோ மோகா, மோகன் அண்ணன் கேட்டா அனாத்மனி ஆத்மா அல்லாத பிரகிருதவுன சரீரத்தில் ஆத்ம அபிமான ரூபா மோகா, தேகத்துல போய் ஆத்மா நினைக்கிறது மோகம். பரமபுருஷ சரீரத்தையா ததாத்மகஸ்ய கிருஷ்ணசிய சிதஜித் வஸ்துனா அததாத்மாபிமான ரூபா, ச பகவானுக்கு சரீரமா அவன் ஆத்மாவா இருக்கக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய மாத்தி மாத்தி புரிஞ்சுருக்கிறதும் அபிமானத்தை வச்சிருந்துக்கிறதும் அதுவும் மோகம். நித்திய நைமித்திக ரூபஸ்ய கர்மனா பரமபுருஷ ஆராதனதையா தத்ராப்திபாய பூதஸ்ய பந்தத்த புத்தி ரூபா ச சர்வோ விரஷ்டா, அதற்கு மேல பகவானுக்கு கைங்கரியமா பண்ணக்கூடிய நித்திய நைமித்திக ரூபமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் மேல அது ஆராதனையா இல்லாம அது மேல பந்தத்தை வச்சுருக்கிறதும் அதுவும் ஒரு மோகம். ஆத்மனஹ பிரகிருதி விலட்சணத்துல தத் ஸ்வபாவ ரஹித சகிதத்தா ஞாத்ருத்வ ஏக ஸ்வபாவதா பரமபுருஷ சேஷதா தன் நியாமியத்வ ஏக ஸ்வரூபதா ஞானம் அப்படின்னு போன்ற பகவதோ நிகில ஜெகதுற்பத்தி ஸ்திதி பிரளய லீலா லீலா அசேஷ தோஷ பத்தினி கல்யாணிக ஸ்வரூப ஸ்வபாவ ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஞான பலேஸ்வரி மேசதி தேஜ பிரபிருத்தின்னு ஞானத்தை பற்றி சொல்லி வர்றார். இப்போ என்னன்னு கேட்டா பிரபத்தி சமஸ்த கல்யாணம் ஏவஞ்ச ஸ்வராவர தத்துவ யாத்யாத்ம விஜயான தது அபியாச பூர்வக அகரஹர் உபச்சீயமான பரமபுருஷ பிரீத்தியைக பல நித்திய நைமித்திக கர்ம நிஷித்த பரிஹார சமதமாத்திய ஆத்மகுண நிர்வர்த்தி பக்தி ரூப ரூபதாபன்ன பரமபுருஷ உபாசனா ஏக லப்யோ வேதாந்த வேத்தியா பரமபுருஷ வாசுதேவ ஸ்வம் இதி ஞானம் சலம்பம். பாஷிகாரருக்கு வந்து என்னன்னு கேட்டா பகவானை பத்தி சொல்றதா இருந்தா அப்படியே மழை மழை ஒன்று பெஞ்சிடும். கடைசியிலேயே வந்தா ஞானம் லப்தம் சம்ஸ்கிருதத்தை வாசிக்கிறதுக்கு ப்ரோச எப்படி கடைசியிலே வரணும், முதலே வந்தா ஒண்ணுமே புரியாது, எங்க கொண்டு போறாங்க தெரியாது நமக்கு, அதனால அப்ஜெக்டிவா இருக்கும். அதனால ஞானம் லப்தம், ஞானமானது அடையப்பட்டது. என்ன ஞானம்? பரமபுருஷா வாசுதேவா ஸ்வம் இது ஞானம் லப்தம், நீதான் பரமபுருஷன் நீதான் வாசுதேவன் ஞானமானது கிடைக்கப்பட்டது. இந்த ஞானம் எங்க இருக்கு? வேதாந்த வேத்தியா, வேதாந்தத்தினால் அறியப்பட வேண்டியது. இன்ட்ரடக்ஷன் இதை சொல்லியிருக்க வேதாந்த வேத்தியா, இந்த பதங்கள்லாம் முதல்ல இருக்கு, வேதாந்த உதிதம் ஸ்வவிஷயம் அங்க இருக்கு. அப்படி வேதாந்த வேதாந்த வேத்தியா எப்படிப்பட்டவன் கேட்டா அந்த பக்தியால மட்டுமே நிவர்த்திய பக்தி ரூபதாபன்ன பரமபுருஷ உபாசனைக லப்தியா, அந்த பரமபக்தினால் அடையப்பட வேண்டியவன், அதுக்கு மேல எந்த விதமான தோஷமும் இல்லாதவன், நித்திய நைமித்திய கர்மாலாம் பண்ணி அந்த பக்தி உள்ளத்திலிருந்து அடையப்படணும், அதுக்கு முன்னாடி போச்சு சமஸ்திருதமான கல்யாண குணங்களை உடையவன், அதுக்கு மேல அப்படி ஒவ்வொன்னா போட்டு எல்லாத்தையும் இந்த ஜெகத் உற்பத்தியில் லீலையா பண்ணக்கூடியவன், அனவதிகமான ஞான பல ஐஸ்வர்ய இத குணங்கள்லாம் உடையவன் இப்படின்னு மேல போட்டுனே போற. ஆத்மனஹா பிரகிருதி விலக்ஷணத்வ தத் சுபாவ ரஹிததா ஞாத்ருத்வ ஏக சுபாவதா பரமபுருஷ சேஷதா, பகவானுக்கு சேஷந்தா இருக்கக்கூடிய ஞானம்லாம் மொத்தத்தையும் போட்டுண்டு அப்படிப்பட்ட உன்னை நீதான் பரமாசந்தேவன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன்னு போட்டுண்டார். ததாச்ச பந்து ஸ்னேக காருண்ய பிரவிருத்த விபரீத ஞான மூலாது சர்வஸ்மாத் அவசாதாத்து விமுக்தோ கத சந்தேக ஸ்வஸ்தா ஸ்திதா அஸ்மி, ஸ்வஸ்தான ஆரோக்கியமா இருக்கு, இப்ப மைண்ட்ல எந்த விதமான தோஷமும் நோயும் இல்லை. பந்து ஸ்னேக காருண்ய பிரவிருத்த விபரீத ஞான மூலாது, விபரீத ஞான மோகம் ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டால் அதுக்கு காரணம் பந்தம் ஸ்னேகம் தான் இருந்தது, அதெல்லாம் போயிடுத்து சர்வஸ்மாத் அவசாதாத்து அனைத்து விதமான விஷயங்கள் இருந்தும் விடுபட்டவனாக இப்போது இருக்கிறேன். ஆத்மாவுடைய ஞானம் வேற, ஜீவாத்மா பிரகிருத்தியை காட்டிலும் விலட்சணமானவன், அதனுடைய சுபாவம் அவனுக்கு கிடையாது. ஞாத்ருத்வ ஏக சுபாவத்தா அப்படின்னா போட்டுனே வந்து பரமபுருஷனுக்கு சேஷ பூதனா இருக்கான். அந்த பரமபுருஷன் யாருன்னு சொல்லிச்சு அங்கேருந்து படிப்படியா அந்த குணங்கள்லாம் உண்டு சுரூப சுபாவம் எல்லாம் சொல்லிட்டு பரவாசுதேவன் நீதான்ற ரீதியில வந்து கொண்டு போனார். இப்ப சஞ்சயன் வந்து இப்ப பதில் சொல்றாங்க. முதல்ல திருதராஷ்டிரம் கேள்வி கேட்டான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சு உபதேசம் எல்லாம் போயிடுத்து. கடைசி அந்த கேள்விகளுக்கு சஞ்சயன் பதில் சொல்றான், திருதராஷ்டிரஸ்ய ஸ்வஸ்ய புத்ராஹ பாண்டவாஹ ச யுத்தே கிம் அகுர்வத இதி பிரச்சதே சஞ்சய உவாச. திருதராஷ்டிராய என்னுடைய பிள்ளைகளும் பாண்டு புத்திரன் என்ன பண்ணான்னு கேட்டான் இல்லையா, அதுக்கு பதில சொல்றாரு இப்போ சஞ்சய உவாச்ச, இத்தியகம் வாசுதேவஸ்ய பார்த்தசஞ்ச மகாத்மனஹ சம்பாதம் இம் அஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷனம். ருத்ராஷ்டன் சொல்லிச்சு பாஷ்யக்காரர் சர்வாத்மனா அந்தகனம் வந்து சொல்றாரு. கண்ணு மட்டும் வெளிக்கண் மட்டும் குருடு இல்லை, அவனுக்கு அந்த கரணமும் அவனுக்கு குருடுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டா முதலே வியாசர் வர இதெல்லாம் உத்தம சுவாமி எழுதிய சொல்லுங்க, இதுல டிப்பணியில யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வியாசர் வர, வியாசர் வந்து திருதராஷ்டிரன் கிட்ட கோரமான யுத்தம் நடக்க போறது, இதுல வந்து உன்னுடைய பிள்ளைகள்லாம் எல்லாம் அழிய போறா, என்ன நிச்சயமான விஷயம், நீ வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றியா அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்றான், என்னால முடியாது அப்படிங்கிறான். எனக்கு புரியறது ஆனா என்னால தடுக்க முடியாது அப்படிங்கிறான். சரி யுத்தத்தை பாக்குறியா, உனக்கு ஞானக்கண் கொடுக்கணுமான்னு கேக்குறாரு வியாசர். இவன் வேணா அப்படிங்கிறான், ஏன்னா தான் பிள்ளைகள் மனிதனை பார்க்க முடியாது, உடனே கேட்டுக்கிறேன் அப்படின்னா உடனே சஞ்சயனை கொடுக்குற அந்த இதை. சஞ்சயன் என்ன பண்ணாங்கட்டா, இது பெரிய நமக்கு கதை தெரியாததுனால செய்ய வழியே நம்ம மாற்றி மாற்றி கேட்குறோம், சுவாமி மகாபாரதத்தை வாசிட்டு எழுதியிருக்க, பத்து நாள் கழிச்சு தான் சஞ்சயன் வரான். திரும்பி சஞ்சயன் போர்க்காத ஏரியாக்கே போய் பார்த்துட்டு இருக்கான். அப்படி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு அது நடந்த பீஷ்மர் அவர் மடிஞ்ச அப்புறமா திரும்பி வந்து திருதராஷ்டிரன் கிட்ட விஷயத்த சொல்லிச்சு. திருதராஷ்டிரன் முதலே சொல்லி வைக்கிறது, முதலே சொல்லுன்னு சொல்றதுனால இந்த கீதையை கொஞ்சோண்டு தான் அதுல, அதுக்கப்புறம் தொடர்றது மகாபாரதம். இதுக்கப்புறம் சொல்ல போறான் அவன் சஞ்சயன் என்ன நடந்தது முன்னாடி பின்னாடி போறது. ஆனா இங்க கீதையுடைய அம்சம் மட்டும் வாசிச்சு இருக்கோம் நம்ம, அதனால முதலே கேட்கிறான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் முதலே சொல்லு கிம் மற்றொரு முதலே ஆரம்பிக்கிறேன். அப்ப சஞ்சய் வாச்ச, இத்தியகம் வாசுதேவச பார்த்தச மகாத்மனஹ சம்பாதம் இமம் அஸ்ரௌஷம். இப்படிப்பட்டதான் இந்த ஒண்டர்ஃபுல் அற்புதமான இவருடைய அந்த சம்பாதத்துக்கு தமிழ் என்ன உரையாடல், இந்த உரையாடல நான் கேட்டு அற்புதமா ரோமஹர்ஷனம் இல்லையே புல்லரிச்சு போச்சு எனக்கு, நான் இதை கேட்டேன். இது ஏவம் வாசுதேவஸ்ய வசுதேவ சூனோகோ பார்த்தச தத் பித்ருஷ்வசு புத்திரச மகாத்மனோ மகாபுத்தேகே தத் பதத்வந்தம் ஆஷதஸ்ய இமம் ரோமஹர்ஷனம் அப்படின்னு போட்டுட்டார். இப்படி இது யாருன்னா பெருமாளுக்கும் பார்த்தனுக்கும், பார்த்த என்ன பண்ணா பகவானுடைய திருவடிய பற்றினா அப்படிப்பட்ட பக்தன் மகா ஞானியவன், அந்த ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த சம்வாதத்தை பகவானுடைய பிரசாதத்தினால நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து வியாச பிரசாதாத்து கிருத்தவான், எனக்கு வியாசர் தான் இந்த சக்தியை கொடுத்தார் கேட்கறதுக்கு. வியாச பிரசாதாத்து கிருத்தவான் ஏதன் குஹ்யம் அகம் பரமம் பரம், இந்த பரம ரகசியத்தை வியாசனுடைய பிரசாதத்தினால் நான் கேட்டேன். யோகம் யோகேஸ்வராது கிருஷ்ணாது சாட்சாத் கதையத ஸ்வயம், இது கிருஷ்ணாக்கு யோகேஸ்வரன் பெயர். அப்படிப்பட்ட யோகேஸ்வரனுடைய யோகத்தை அவன் மூலமாகவே கேட்டேன், அவன் மூலமாகவே அவனே சொல்லும்போது நான் கேட்டேன் அழகா சொல்றார். வியாச பிரசாதாத்து வியாச அனுகிரகேன திவ்ய சக்ஷு ஸ்ரோத்ர லாபாத்து, திவ்யமான ஏன்னா போர்ல ஒண்ணு காதல விழாது, நாலு மனிதன் சேர்ந்தாலே நம்ம ஒண்ணு பேசினா காதல விழமாட்டேன்றது யுத்தம் அது. எல்லா 18 அக்ஷமியும் சேர்ந்துருக்கா தர்மக்ஷேத்திரம் சொல்லிச்சு. ஒரு எக்ஸ்பிளேஷன் என்ன, ஒரு விசாலமான கஷேத்திரம், 18 அக்ஷோகினி படையானது சேரணும்னா எவ்வளவு இடம் போகணும் அப்படின்ற கஷேத்திரம், அங்க போய் இவன் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா சாமானியம் முடியாது. அதனால திவ்ய சக்ஷு ஸ்ரோத்ர லாபாத்து ஏதோ பரம் யோகாக்கியம், இத வசந்த வசத்தியான இந்த யோகத்தை முக்கியம் யோகேஸ்வராது ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜதா மிதேகே பகவதா. யாரும் கேட்டா இப்படிப்பட்ட ஆறு சாத்குண்ய பரிபூர்ணான பகவானிடமிருந்து கிருஷ்ணாது ஸ்வயமேவ கதையதக அவனே சொல்ல கேட்டேன், சாட்சாத் சுதவன் அவன் சொல்ல நான் கேட்டேன். அவன் சொன்னதா யாரோ சொல்லி, யாரோ கேட்டு நான் கேட்கல, அவனே சொன்னா நானே கேட்டேன். ராஜன்னு சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய நம்மளே என்ன பண்றோம், எதையோ பார்த்தோம் என்ஜாய் பண்ணணும் வந்தா பா இன்னும் எனக்கு அப்படியே அப்படியே சந்தோஷமா இருக்கு, அது அப்படியே இன்னும் ஆறவே ஏதோ சொல்றோமா இல்லையா. மாதிரி அவனுக்கு புலக்காங்கிறதுனா மறுபடியும் ராஜன் சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய நினைச்சு நினைச்சு பார்த்து எனக்கு அப்படியே புல்லு அரிச்சுட்டு இருக்கு. சம்பாதம் இம் அற்புதம் கேசவார்ஜுனையோகோ புண்ணியம் ரிஷ்யா அமிச்ச முகூர் முகு. மறுபடியும் மறுபடியும் நினைச்சு நினைச்சு அப்படியே நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். கேசவார்ஜுன யோகம் இமம் புண்ணியம் அற்புதம் சம்பாதம் சாட்சாத் ஸ்ருதம் ஸ்மிருத்வா முகுகு முகு ஹிருஷ்யாமி, நான் மகிழ்ச்சியை அடைகிறேன். மறுபடியும் மறுபடியும் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் தச்ச சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய ரூபம் அத்தியுதம் மறையே விஸ்மயோமே மகான் ராஜன் ஹிருஷ்யாமிஜ புனப்புனஹ. கேட்டது போட்டோம், அந்த பகவான் நான் பார்த்தனே இல்லையா, அந்த அற்புதமான ரூபத்தை நான் பார்த்தேன், அதை நினைச்சு நினைச்சு மகா ஆச்சரியம் எனக்கு, மறுபடியும் நான் சந்தோஷப்படுகிறேன். தச்ச அர்ஜுனாய பிரகாசிதம் ஐஸ்வரம் ஹரேஹே. அர்ஜுனுக்காக காட்டப்பட்டத நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் இப்ப இவர் பார்த்துருக்கா தேவர்கள்லாம் பார்த்தோம் சொல்லப்படா அப்படி இவர் இவர் பார்த்துக்கேன். பார்த்துட்டு அத்தியுதம் ரூபம் அற்புதமான ரூபத்தை மயா சாட்சாத்கிருதம் என்ன சாட்சாத்கரிக்கப்பட்டது சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய அதை நினைச்சு பார்த்து சிஷ்யதோமே மகான் விஸ்மயோ ஜாயதே. மகிழ்ச்சியோட கூடி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வியப்பு ஆச்சரியமானது ஏற்படுறது. புனகா புன விஷயம் அமைந்தான் கிம்மத்திர பகவனா ஊட்டேன, இதெல்லாம் எதுக்கு நீ கேட்ட கேள்வி பதில் சொல்ற, என்னதுனா பதில், ராஜா கிட்ட எல்லாம் போய் டைரக்டா பதில் சொல்ல முடியாது, உன் பிள்ளைகள்லாம் ஜெயிக்க மாட்டா அவ்வளவு சொன்னா வச்சுக்க உடனே சிறச்சேதம் பண்ணிடுவான். அதனால சொன்னா எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா எத்த பார்த்தோ தனுதரஹா தத்ர ஸ்ரீ விஜயோபூதிக்கு துருவானேத்தின் மதிர் மகன்ட்டான். இவர்பா எங்க கிருஷ்ணன் இருக்கானோ எங்க பார்த்தன் இருக்கானோ அங்கதான் வெற்றின்னு நிச்சயமா தெரிகிறது. அப்படி புரிஞ்சுக்கோதான் இதுக்கு மேலே இன்னும் கேள்வி கேட்காது அப்படின்னு. எத்த யோகேஸ்வரா கிருஷ்ணஸ்ய உச்சாவச ரூபேன அவஸ்தித்தஸ்ய சேதனஸ்ய அச்சேதனஸ்ய ச வஸ்துனோ ஏயே சுபாவ யோகாஹ தேஷாம் சர்வேஷாம் யோகானாம் ஈஸ்வரா. எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இல்லையா அனைத்து விதமான ஜீவராசிகள் உயர்ந்தது என்ன தாழ்ந்தது என்ன எல்லாத்தினுடையதும் எவனுடைய சங்கல்பத்தினால எல்லாம் நடக்கிறதோ அப்படிப்பட்டவன். சோ சங்கல்பாயத்த சேதன சமஸ்த வஸ்து ஸ்வரூபஸ்தி பிரவிற்த்தி பேதா. அனைத்துக்கும் ஈஸ்வரன் அனைத்து விஷயங்களையும் படைத்து காத்து அவைகள் செயல்படுறதுக்கு தன்னுடைய சங்கல்பத்தை அதீனமாக கொண்டவன் எவனோ கிருஷ்ணஹா வாசுதேவ சூனுகு அவன் வசுதேவருடைய சூனுகு வசுதேவருடைய புத்திரன் எங்க இருக்கானோ எத்தனை பார்த்தோன்னு போட்டுனார் தனுத்தரா. அதாவது எத்திர எத்திர ரெண்டு எத்திர இருக்கு, உத்தம சுவாமி எழுதிச்சு ஒரு எத்திர போட்டா போறோம் ரெண்டு. எத்திர யோகேஸ்வரா எத்தனை அர்ஜுனஹனா ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருந்தா கூட வெட்டி நிச்சயம் ரெண்டு. என்ன எப்படிப்பட்ட அர்ஜுனன் கேட்டா அந்த உபதேசத்தை வாங்கிட்டு தனுர்தரஹான முதல்ல என்ன அர்ஜுனன் இல்ல எல்லாத்தையும் போட்டு கீழே உட்காந்தான் அவன் இல்ல தனுர்தரஹா அர்ஜுனஹா அப்படி வில்ல ஏந்தி அர்ஜுன் இருக்கானே எங்க இவா ரெண்டு பேர் எங்க தனித்தனியா இருந்தாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி தத்ர ஸ்ரீஹி விஜயஹா விஜயஸ்ரீஹி பூதிஹி அங்கேயானது எத்தச்ச பார்த்தோ தனுர்தரஹா தத் பித்ருஸ்வசுஹு புத்திரஹா தத் பரத்வந்தைக ஆசிரய. அந்த பக்திமான இருந்தான் இல்லையா பித்ருஸ்வசுகு புத்திரன் சொன்னா கிருஷ்ணனுடைய அத்த பையன் இல்லையா, கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் ஆமா அர்ஜுனன் தான் அத்த பிள்ளை அதான் அந்த அத்த பிள்ளைன்னு போட்டுட்ட அவன் யாரு பகவானுக்கு அத்த பிள்ளையா இருந்தது அவனுடைய திருவடியை அடைந்தவன் அங்க தத்ர ஸ்ரீஹி விஜயோ பூதிஹி நீதிஹி ச த்ருவா நிச்சலா இது மதிஹி மனம். அந்த வெற்றி எல்லாம் நியாயம் எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் அங்கே இருக்குன்றது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இந்த 78வது ஸ்லோகம் மூலமா சஞ்சயன் முதன் முதல்ல தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிச்ச அந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொல்லி முடிக்கிறான் சஞ்சயன். இதோடு நமக்கு இந்த கீதா பாஷ்யமானது பூர்த்தியானது. கீதையில் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான், பதினெட்டு அத்தியாயத்துல 700 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 700 ஸ்லோகங்கள் 18 அத்தியாயத்துல இருக்கு. மூன்று பாகமா பிரிக்கிறார். முதல் ஆறு, நடு ஆறு, பின் ஆறு. முதல் ஆறு அத்தியாயங்கள்னால கர்மயோக ஞான யோகங்கள் சொல்லப்பட்டது. அந்த கர்மயோக ஞான யோகங்கள் வந்து பின்னாடி சொல்லப்படக்கூடிய பக்தி யோகத்துக்கு அங்கம். பக்தி யோகம்தான் பகவான் அடையக்கூடிய வழின்றது கீதையில சொல்லப்பட்ட விஷயம். இருந்தாலும் பிரபத்தின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அந்த பிரபத்திய பக்தி யோகத்துக்கு அங்கமா பண்ணலாம். பக்தியினுடைய பக்தி வராம இருக்கிறதுக்கு, தடையா இருக்கக்கூடிய பாபங்களை போக்கிக்கிறதுக்கு பிரபத்தி உண்டு. அப்படி இல்லாட்டி கீதையுடைய சென்ட்ரல் தீம் என்னன்னு கேட்டா, இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை தர்மங்களா பண்ணாம, அதுல கர்த்தத்துவ தியாகம், மமதா தியாகம், பரத்தியாகத்தெல்லாம் பண்ணி அனுசந்தானம் பண்ணா மோட்சமானது கிடைக்கும்ன்றது ஆச்சு. ரெண்டாவது அத்தியாயத்துல பகவானுடைய பக்தி ஏற்படுறதுக்காக நம்ம பகவான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள்லாம் சொன்னார். பகவான் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஆறு அத்தியாயத்துல மறுபடியும் ஒரு விட்டு போன இடங்கள் நல்ல தெளிவுபடுத்தினார். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா அந்த சரம ஸ்லோகத்தை சந்திச்சார். சர்வசன்மான் பிடித்து மாமேக்கம் ஷரணம் பஜன் அதையும் சாதிச்சார். பிரியா பூர்த்தியாருது. இந்த க்ஷணத்துல அடியுடைய கலக்ஷேப ஆச்சாரியர் மடத்து ஸ்ரீகாரன் சுவாமி அவரை ஸ்மரிச்சுக்கிறேன். அவர் சொல்லி கொடுத்துதான் இங்க வந்து அப்படின்றத கொஞ்சம் சொன்ன நினைக்கிறேன். அப்புறம் உத்தமூர் சுவாமி, அவரோட வியாக்கியானம் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய இடங்கள் அற்புதமா வியாக்கியானம் பண்ணிட்டு புரியாத விஷயங்கள்லாம் இவாசில் நமக்கு புரியலன்னா அவாமல் தோஷம் இல்லை, நமக்கு புரியாத மாதிரி இல்லைன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், அபாசம் தான் விஷயத்துல ஒண்ணும் இல்லை. அதை உத்தம சுவாமி இன்னும் சில விஷயங்கள் நல்லா மேற்கொண்டு சில விஷயங்களை போல்டா சொல்லணும். வியாக்கியானம் பண்றவா எதுவுமே மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. அதை வாசித்தாலும் தெரியும் எங்க அப்படி சொல்லியிருக்காருன்னு. அது மாதிரி அழகா அவருடைய ஒரு இது அதுவும் கை கொடுத்தது. இவங்க எல்லாரையும் ஸ்மரிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். பிதாத்மிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.